என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா, என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழும்புக செய்பவனா, மழை போலே வருவானா, மடி மேலே விழுவானா, மலை போலே தொடுவானா, தொடுவானா, இவன் தானா, இவன் தானா, இவனோடு இணைவேனா, இவன் தானா, இவன் தானா, இவனோடு ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா, என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழும்புக செய்பவனா, பார்க்கையில் பனி என உருகினேன், மறுமுறை பார்க்கையில் தேயிலே வேகிறேன், கண்களால் நெஞ்சிலே காயந்து செய்கிறாய், மோகத்தின் பஞ்சினால் ஒப்படம் வைக்கிறாய், இமைக்கும் பொழுது இதயம் தொலைத்தேன், காதல் நீரில் மூழ்கி போகிறேன், என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவளா, என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா, செய்பவனா, செய்பவனா, வெட்கத்தை வீசிய வாயன சொல்கிறாய், பக்கத்தில் வந்ததும் பத்தியம் என்கிறாய், கண்ண குழிகள் தான் காதல் தேசமா, ஈர முத்தம் தான் இன்ப தீர்த்தமா, இவள் தானா, இவள் தானா, இவளோடு இணைவேனா, என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகளைகள் செய்பவனா, என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழும்புகள் செய்பவளா, மழை போலே வருவாளா, மடி மேலே விழுவாளா, மலை போலே தொடுவாளா, தொடுவாளா, இவன் தானா, இவள் தானா, இவனோடு இனிவேனா.